ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யஹாராஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வகலகோஷ மகாகுரவே நமஹ, ஸ்ரீதரங்கமோகநந்தினீ ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதாத்யகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் ததாஹிருதி. ஸ்ரீரந்ததோப்புல திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன பழமொழியுள் ஒன்றுதானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே ஹேமாந்த மகாதேசிகாஜ நமஹ. சுவாமி தேசிகன் அருளை செய்த ஸ்ரீஸ்ருதியிலே முதல் இரண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை பெரிவாழ் வழியிலே நின்று நாம் அனுபவிச்சுருக்கோம். பிரதம ஸ்லோகத்திலே மானாதீத பிரதிபுவாம் மங்களம் மங்களானாம் சொல்லிட்டு சரணமகம் பிரபத்தியேன்னு சொல்லிட்டு தாயார் முதல்ல மகாவிஸ்வாசத்தோட சரணாகதி பண்ற சுவாமி தேசிகன். இரண்டாவது பாசுரத்திலே இப்பேற்பட்ட வைபவம் குணாதிசயங்கள் உள்ள இந்த ஜெகன்மாதாவை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அடிய நசக்தன், எனக்கு நிச்சயமாக சக்தி இல்லை என்று தன்னுடைய சாட்சியும் பேசி தாயாருடைய வைபவ குணங்கள் திருக்கல்யாண குணங்கள் அதனுடைய மேன்மையை பார்த்து தன்னுடைய சாட்சியும் பார்த்து அடியேனுக்கு தேவரீரை ஸ்தோத்திரம் செய்ய ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதிலேயே தாயார் எங்க வதிரித்தால் திருப்பார்க்கடல் அத்தரேவாபி சரசிஜவனம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானுடைய பக்ஷஸ்தலத்திலே பிராட்டி அமர்ந்திருக்கின்றாள் அப்படின்ட்டு தாயாருடைய மேன்மையை அற்புதமாக நமக்கு காட்டினர் முதல் ரெண்டு ஸ்லோகங்களாலே. அடுத்தது மூணாவது ஸ்லோகம், அதை இப்ப நம்ம பார்ப்போம். ஸ்தோதவியத்வம் திசதி பவதி தேகி விஸ்தூயமானா துவமேவத்வா நிததரகதிகி ஸ்தோத்து மாசம் சமானா சித்தாரம்ப சகல புவன ஸ்லாகனீயோ பவேயம் சேவாபேக்ஷா தவ ஜனனயோஹோ சேயசே கஸ்யனஸ்யாத் அப்படின்னு மூணாவது ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகத்திலே என்னால் உன்னை ஸ்துதி செய்ய முடியாது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் கைவாங்கிட்ட. ஆனா தாயாருடைய பரிபூர்ண அனுகிரகமானது சுவாமிக்கு இருக்கிறதுனாலே அந்த தயாதேவியே அந்த காருண்ய மூர்த்தியானவளே நீர்தான் சுவாமி என்னை ஸ்துதி பண்றதுக்கு தகுந்த பாத்திரம் அப்படின்னு அனுகிரகம் பண்றாள் தாயார் பெரிய பிராட்டியார். அதாவது உம்மை கொண்டு எனது பெருமையை பேச வைக்கிறேன், இப்படி இந்த ஜெகன்மாதாவை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி யாதொருவர் அந்த கைங்கரியத்தை வாசிக கைங்கரியத்தை பண்றாளோ அதனாலே பெருமையானது தாயாருக்கு இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணவருடைய பெருமையானது லோக பிரசித்தமாகும் அப்படின்ட்டு தான் தாத்பரியம். இங்க தேவி பவதி, ஏ தேவி நீர், அதாவது இந்த மானுஷ சரீரம் படைத்தவர்களாலே ஸ்தூயமானா ஸ்துதியினாலே கொண்டு வரப்பட்டவள், அதிலே இவளே ஜெகன்மாதா என்று கூறப்பட்டிருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தின் இவளை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு உண்டான சக்தியையே நாவன்மையை அந்த சோத்திரத்தின் திறமையை அவளே கொடுக்கிறாள். துவாம் உம்மைத்தானே, அதாவது உம்மை தவிர எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்திலே சொல்லி, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணாவிட்டால் சித்தாரம்பகா இது சித்தியாகும், அதாவது முடியும்படி துவக்கமுடையவனும், சகல புவனகா ஸ்லாகனீயகா அனைவராலும் கொண்டாடப்பட்டவடுமாக நான் கடவே, இந்த தேவரீரை ஸ்தோத்திரம் பண்ணுவதில் உண்டான பலனானது என்னவென்று கேட்டால், அடியனுக்கு இது சௌபாகியம் அப்படின்னு சொல்றார். தவ சரணயோகோ உன் திருவடிகளிலே சேவா அபேக்ஷா அந்த வாசிக கைங்கரியமானது, அதாவது கைங்கரியம் எத்தனையோ ரூபத்தில் இருக்கு. இது வந்து இந்த இடத்துல சுவாமி தேசிகன் வாசிக்கத்தாலே தன்னுடைய சம்ஸ்கிருத ஞானத்தை கொண்டு, தன்னுடைய பரந்த ஞானத்தை கொண்டு தாயாரை தாயாரின் அனுகிரகத்தாலே ஸ்தோத்திரம் பண்றார். இது ஒரு கைங்கரியம், ஸ்ரீபாத கைங்கரியம், அருளி செயல் கைங்கரியம், வேத விண்ணப்ப கைங்கரியம், திருமடைப்பள்ளு கைங்கரியம், பூமாலை சந்தன மரத்து கொடுக்க தீவிட்டு சமர்ப்பிக்கிறது, இத்தனை எத்தனையோ விதமான கைங்கரியங்கள் ஒரு சன்னதியில இருக்கும் போது சுவாமி தேசிகன் ஒரு வாசிக கைங்கரியத்தை எடுத்துட்டு அதன் மூலையே தாயாருடைய மேன்மையை பரப்புவதனாலேயே சுவாமி தேசிகன் உயர்ந்து நிற்கிறார் இந்த இடத்துல. அதனாலே கஷ்ட சேயகா இந்த கைங்கரிய ஆசையானது யாருக்குத்தான் இன்பத்தை கொடுக்காது அப்படின்ட்டு இங்க சாய்க்கிறார் மூணாவது ஸ்லோகத்தை. அதாவது தேவரீடை துதிக்க வந்த அடியேனுக்கு இந்த சக்தி கொஞ்சம் இல்லமா, எனக்கு நாவன்மை போராது, நான் ரொம்ப புல்லறிவாளன் புல்லறிவாளனா இருக்கேன், அடியேனை கொண்டு தேவரீரே துதித்துக் கொள்ள முயல்வதானது தாயாருடைய வழக்கமா போச்சு, தாயாருடைய வழக்கமா போச்சு. நம்மாழ்வா சாதிச்சேர் என் உள்ளத்துள் நின்று எங்கிருந்தமை நூல் இவை மொழிந்து பன்னஞ்சத்திரனையனை மார்விடந்த வாட்டாற்றான் அப்படின்னு. ஏ வாட்டாற்றா எம்பெருமானே, என் நஞ்சத்துள் இருந்து என்னுடைய ஹிருதய கமந்தலத்திலே தேவரீர் வீற்றிருந்து இங்கிருந்தமை நூல் இவை மொழிந்து இந்த திருவாய்மொழி என்ற அமுதத்தை என் வாயினாலே எனது உள்ளத்திலே இருந்து தேவரீரே சொன்னீர் அப்படின்னு சுவாமி அம்மாழ்வா திருவாய்மொழியை அற்புதமா சாதிக்கிறார். அதே போல கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான் நாவினுள்ளான்ற மாதிரி சுவாமி தேசிய நடத்தில அந்த தாயார் பரிபூர்ணமா குடியிருந்து இந்த சிசுதி என்ற ஸ்லோகத்தை அற்புதமாக தேசிகன் மூலமாக அருளி செய்கிறார் என்பதுதான் சுவாமி தேசிகன் என்ன சொல்றார். அதாவது அடியேனை கொண்டு தேவரீர் ஸ்துதித்துக் கொள்ள முயல்வதே இந்த லோக வழக்கம், ஆனா இப்படி தாயார் அனுகிரகத்தாலே ஸ்துதிக்கப்பட்ட இந்த ஸ்ரீ ஸ்துதியானது அது தேசிகன் அருளி செய்ததாலே இந்த தேசிகனுக்கு ரொம்ப பெருமையை சேர்த்து கொடுக்கிறது. அந்த பெருமைக்கு காரணம் இந்த தாயாரே, அவளே முக்கிய பிரயோஜனமாய் இங்கு இருக்கா அப்படின்ட்டு குயின் பிரசன்ஸ் ஆன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. இப்போ உன்னை ஸ்துதிக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொன்ன, நமக்கு என்ன முடியும்? ஒரு ஸ்லோகம் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா ரெண்டு ஸ்லோகம், பத்து ஸ்லோகம் மில்ல மேக்சிமம் நூறு ஸ்லோகம். இப்ப சுவாமி தேசிகன் ஒரு அவதார புருஷன்றது நிச்சந்தேகமானது லோக பிரசித்தம். அப்படிப்பட்டவரை கொண்டே இந்த தாயார் எனக்கு ஸ்லோகம் பண்ணு நியமனம் பண்றா, இவர் என்னால முடியாதுன்னு சொன்னார், உன்னால் முடியும் பண்ணு, நீதான் தகுந்த பாத்திரம்ன்ற நியமனம் ஆறுது. அப்படி 122 கிரந்தம், 120க்கும் மேற்பட்ட கிரந்தங்களை நமக்கு அருளி செய்த சுவாமி தேசிகனே என்னால் முடியாதுன்னு சொன்னாக்கா இந்த தாயாருடைய வைபவமானது எவ்வளவு மகத்தானதுன்ட்டு நாம் முதல்ல மனதில் நிறுத்திக்கணும். அதனால்தான் தேசிகன் கொஞ்சம் பேக் அடிச்சுட்ட, என்னால் முடியாதம்மா உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு, நீதான் அனுகிரகம் பண்ண வேண்டும்னு பிரார்த்தனை. அதாவது அனிதர கதிகி அப்படின்னா, உன்னை தவிர வேறு கதி எனக்கு இல்லை, நீயே இந்த ஸ்தோத்திரத்தை பண்ண வேண்டும். அதாவது இந்த தாயார் இல்லைன்னா லோகமே இல்லை அப்படின்னா, மாதரம் வினா கா கதிகி பிரஜாயாக, இந்த பிரஜைகள் எல்லாம் தாயார் இல்லைன்னா என்ன கதியாகும், எந்த கதிக்கு போகும் சுவாமி? கதியேல் இல்லை நின் அருளல்ல தனக்கு நிதிய திருநீரு மலை நித்தில தொத்தே அப்படின்னு கலியன். பதிய பரவித்தழும் தொண்டரு தமக்கு கதிய உன்னை கண்டு கொண்டு இந்தொழிந்தேனே. இந்த தொண்டர்களுக்கு கதியானவன் நீ அப்படின்னர் பெருமாளை பார்த்து சொன்னாலும், பெருமாட்ட வக்ஷஸ்தலத்திலே வக்ஷப்பீட்டியும் மது விஜயினகா வக்ஷப்பீட்டியும் இந்த தாயார் எப்பயுமே அகலகில்லேன் இறையுமென்று வீத்திருக்கா. அதனாலே தாயாரை பார்த்து பண்ணப்பட்ட பாசுரமாகவும் நாம் எடுத்துக்கணும். இத்த அதான் சொன்னா இந்த தாயார் இல்லைன்னா வேறு கதி என்ன? மாதரம் வினா காகதிகி பிரஜாயாக அப்படின்னா, உன் சரணல்லாஹ் சரணில்லை வித்து வக்கோட்டம்மா அப்படின்னு குலசேகர பெருமான். இவருடைய சரண்தான் எனக்கு சரண், மாதா இல்லாத லோகம் என்னத்துக்கு பிரயோஜனம் சுவாமி? ஒரு ஆத்துல ஒரு குடும்பம் இருக்குன்னா தாயார் அந்த குடும்பத்தில் தலைமகள், அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவள் இருக்கும் வரைக்கும் அந்த குடும்பம் எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிண்டு விட்டு கொடுக்காம ஏதோ குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு எப்படியாலும் பசங்களை கரத்தேத்திருவான். ஆனா திடீரென்று தாயார் அந்த குடும்பத்தில் இல்லைன்ற போது அந்த குடும்பம் நிச்சயமாக ஆட்டம் கண்டுடும். எதை என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா புருஷால் வெளியில போறவா, ஆத்து நிர்வாகமானது அந்த ஆத்துல தலைமகள்கிட்ட தானே இருக்கு. அப்போ அவளுக்கெல்லாம் ஆத்து பழக்கங்கள்லாம் தெரியும். திடீர்னு அவ அந்த வெற்றிடம் ஏற்பட்டுதுன்னா மாதரம் வீணா வினானா வித்த விட்டு நிறுத்தம். அவர் அந்த ஆத்தை இல்லாத போது அந்த குடும்பம் எப்படி தத்தளிக்கும் சுவாமி? ரெண்டு நாள் ஊருக்கு போறதுனா கூட அந்த ஆகாரத்துக்கு ஏதாவது மாவு அரைச்சு வச்சுட்டு தான் போறா, சாப்பிட்டியா வேலைக்கு சாப்பிடுக்கும் சொல்லிட்டு தயிர் இதுல துவைக்கணும் பார் இதுல காய்ச்சணும் சொல்லிட்டு போவா எல்லாத்தையும் ஆத்துல. ஒரு சாதாரண குடும்பத்துக்கே இந்த கதி இருக்கு. பசங்க தறிக்கட்டு போயிடும், கண்டிச்சு வளர்க்கறதுக்கு ஆள் இருக்காது, தலைக்கத்தல நாட்டாமை ஆயிடும். ஒரு குடும்பத்தில சாதாரண இந்த மான்ற சரீரம் உள்ள குடும்பத்துக்கே இப்படி இருக்கும்போது இந்த லோகத்துக்கே சிருஷ்டிகர்த்தாவின் உடைய பத்தினி அவளும் சிருஷ்டிக்கு காரணமா இருக்கக்கூடியவள் இல்லாம போயிட்டாக்கா இந்த லோகம் எப்படி இருக்கும்? அவளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே மட்டுமே இந்த லோகமானது சுழந்து கொண்டிருக்கு சுவாமி. அதனாலதான் ஸ்ரீமன் நாராயணனை நாம் சரணமாக பற்றுவோம் சொல்லிட்டு துவயமந்திரத்தை ரொம்ப பிரதானமா சம்பிரதாயத்தில் வச்சிருக்கா இல்லையா? பிராட்டியினுடைய சேர்ந்தது அந்த விஷயம் தான் முக்கியம். அதான் இந்த மாதரம் வினா காகதிகி பிரஜாயாக, என்ன கதிக்கு இந்த லோகம் போயிடும், இந்த ஜனங்கள்லாம் எந்த கதிக்கு போவோமா அப்படின்னா, யாரொருவர் யோ மாதரம் சுதைதி சக லோகேன சூயதே அப்படின்னா, அடுத்த பாயிண்ட்ல என்னன்னா, யாதொருவன் இந்த மாதாவை ஸ்தோத்திரம் பண்றானோ அவனை இந்த லோகம் ஸ்துதிக்கும் சுவாமி, ரொம்ப தலையிலே வச்சு கொண்டாடும் அப்படின்னா இந்த தாயாருடைய பெருமையானது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றான். தாயாருடைய பெருமையை நம்மளால வார்த்தைகளால் சொல்லி வர்ணிக்க இயலாத நமக்கு சக்தி இல்லை. அதான் சுவாமி தேசியன் பின்னாடி கை வாங்கிட்டார், என்னால முடியாதுன்னு சொல்லிட்டார். எவனொருவன் மாதாவை ஸ்தோத்திரம் பண்றானோ சக லோகேன சூயதே, இந்த உலகத்தாலே ஸ்தோத்திரம் செய்யப்படுவான். சகையேவ சத்புத்திரகா அப்படின்னா, அவன்தான் சத்புத்திரன் அப்படின்னு சொல்றா. என்ன நிறைய குணங்கள் இருக்குன்னு பட்டர் அந்த அவருடைய கிரந்தத்தில சாதிக்கிறேன். ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் துவாமிகோபஸ்வமேஸ்வயம் அப்படின்னு, ஈஸ்வரீகம் சர்வபூதங்களுக்கும் இவள் ஈஸ்வரியானவள். நத்வம் தொம் பதார்த்தகா, நீ இல்லைன்னா எந்த பதார்த்தம் இங்க நிற்குமா அப்படின்னு கேட்கிறார். அதனாலே தேசிகன் தாயாருடைய அந்த பிருகத்து மகத்தான வைபவ குணங்களை திருக்கல்யாண குணங்களை சாட்சாத் அந்த எம்பெருமானை ஒத்த குணங்களை உடையவளான பெரிய விபூதியை உடையவள் அவருடைய பிருகத்வத்தை தெரிஞ்சின்னு சுவாமி தேசிகன் தன்னால் இந்த மாதாவை லோக மாதாவை பெரிய பிராட்டியாரை ஸ்லோகம் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி வாங்கினவர பயப்படாதப்பான்னு நான் இருக்கேன், நீ தைரியமா பண்ணு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ணி உனக்கு கதியாக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை கொடுத்து இந்த ஸ்தோத்திரத்தை இந்த தாயார் என்னை கொண்டு பண்ண வைத்தாள். எப்படி நம்மாழ்வாரை கொண்டு திருவாமடியை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணாரோ அதை போலே இங்கே வந்து இந்த பிராட்டியார் பெருமாளுடைய மையகண்ணாள் மலர்மேல் உறைவாள் உறைமாபினன் செய்யகோலத்தடங்கண்ணன் விண்ணோரு பெருமான் இருக்கானே அந்த பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து சுவாமி தேசத்தின் அனுகிரகம் பண்ணி இந்த தாயாரை ஸ்தோத்திரம் செய்ய வைக்கிறாள். அதனாலே இந்த ஸ்லோகத்தில் தனக்கு சக்தி இல்லை என்ற சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து உன்னால் இயலாது நீ நினைச்சுட்டு இருக்கப்பா நீ பண்ணு நான் கூட நிக்கிறேன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு சேயசை ஏற்படுத்த இந்த பெரிய பிராட்டியார் தாமே மனமு வந்து பண்ண அனுகிரகமானது நமக்கு இந்த சீசுதியாக அற்புதமான ஸ்லோகங்களாக வெளிப்பட்டது. முதல்ல பிரதமத்திலே என்னால் முடியாதுன்னு சொன்னார், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண கூட எனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னார், தாயாரை பண்ணா பெருமாளை பண்றதுக்கே இல்லைன்னு போது தாயார் தான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு அனுகிரகம் பண்ணா, இப்போ தாயாரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அனுகிரகம் யார் பண்றதுன்னு அந்த தாயார் தானே பண்ணியானும் கதியேல் இல்லை நின் அருள் அல்ல தனக்கு வேறு கதி புகழந்தில்லாவடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு அம்மாவா திருவேங்கடத்தான் திருவடியில சாதிக்கிறேன். அகலகில்லேன் இறையும் என்று பாசுரத்தம் அதனுடைய பரிபாகமாக வந்தது புகழ் ஒன்றில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சரணாகதி பண்ற அவனுடைய சரண்தான் நமக்கு சரண். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்லோகம் கிடைக்கிறதுக்கு முதல் காரணம் யானது அப்படின்னா அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் தான் நமக்கு. அந்த பிராட்டி அனுகிரகத்தினாலேதான் நமக்கு இந்த விஷயம் கிடைச்சது. அதை நம் சுவாமி தேசிகனை கொண்டு இங்க வந்து அற்புதமாக நடத்திக்கிற உன் சரணல்லால் சரணில்லை விரகழ்வு மலர்பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மா அப்படின்ட்டு அற்புதமாக குலசேகர பெருமானும் நமக்கு பாசுரத்தை இவனுடைய சரணானது இவன் சரண் என்று சொன்னா அங்கே பிராட்டியும் சேர்ந்தவள் தான், பிராட்டியும் சேர்ந்தவள் தான் நமக்கு தரு துயரம் தடாயே உன் சரணல்லால் சரணில்லை விரை குழவு மலர்பொழில் சூழ் வித்துவ கோட் அம்மானே. இப்படி வித்துவ கோட் அம்மானை குலசேகரன் முதல்ல ஸ்துதி பண்ணார். அரிசி இனத்தால் இயன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன் இருந்தேனே. என் தாயார் என்ன உதாசீனப்படுத்தினாலும் நீ லோகமாதா நீதான காப்பாத்து அழும் குழவியாய் ஒரு குழந்தையாய் நான் இருக்கேன் எனக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று தேசிகனுடைய மனோரதத்தை புரிந்து கொண்ட தாயார் அவளே மனசு வந்து இங்கே அனுகிரகம் பண்ணி இந்த மூணாவது ஸ்லோகத்தை நமக்கு தலைக்கற்றார். இதுல என்னன்னா இந்த தேவியே இந்த உலகத்திலே சரீரம் படைத்தவர்களால் துதிக்கப்பட்டு நீ இருக்க இந்த ஸ்தோத்திரத்தின் திருமணையை கொடுக்கிறது நீதான் எனக்கு கொடுக்கிற அப்படி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முயன்ற என்னை நீ எப்படி ஆக்கின உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லைன்னு ஆக்கி இந்த ஸ்தோத்திரத்தாலே நான் உன்னை எந்தெந்த வார்த்தைகள் கொண்டு ஸ்தோத்திரம் பண்றேனோ அதனுடைய பலன் மொத்தத்தையும் எனக்கே கொடுத்து உன் திருவடிகளிலே இந்த கைங்கரிய ஆசையை எனக்கு அந்த இன்பத்தை கைங்கரிய அந்த இச்சையை நீரே கொடுத்து அனுகிரகம் பண்ணிருமா உன்னை ஸ்தோத்திரம் செய்வதாலே எனக்கு இந்த லோகத்தை நற்பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த லோகமானது என்னை பெருமையாக கொண்டாடுறது, நான் உன்னை ஸ்தோத்திரம் செய்வதாலே. அதனால இந்த பெருமையெல்லாம் நீ எடுத்துக்கா, எனக்கு கொடுத்துட்டே தாயாரேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த ஈஸ்வரீகம் சர்வபூதானாம், சகல ஜகத்துக்கும் இவளே ஈஸ்வரியா இருக்கின்றாள், அவருடைய அனுகிரகத்தினால இந்த ஸ்தோத்திரம் செய்யப்பட்டது, அந்த கைங்கரிய இன்பத்தை அவளே எனக்கு அனுகிரகம் செய்கிறான்னு இந்த ஸ்தோத்திரத்திலே சுவாமி தேசிகன் தலை கற்றார். அடுத்த சோகம் நாளைக்கு பார்க்கலாம். அடியன் கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உறவே நமஹா.